நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே, நின்றே சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் போரோ ஈணங்களே பாடுவார் நீ தீர்த்த மண் வீணஞான். நீ என் சர்க்க சௌந்தர்யமே. கலாவண்யமே நின்று தேவாலயம் பூமானவும் தாழை பூமியும் ஸ்நேகலாவண்யமே நின்று தேவாலயம் கோபுரம் நீளே ஆயிரம் தீபம் உருகி உருகி மெழுகு திரிகள் சார்த்தம் மதுர மொழிகள் கிளிகள் அதின வாட்டும் நெல்லே ஞானும் கூட பாடும். நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே. காலங்களில் தேவ பாதங்களில் பலி பூஜைக்கு இவர் பூக்களாயெங்கிலோ காலங்களில் தேவ பாதங்களில் பலி பூஜைக்கு இவர் பூக்களாயெங்கிலோ பூகளாகாம் ஆயிரம் ஜென்மம் இருகிலினிய துகின கணிக காத்தி தொழுது தொழுது தரள மீழிகள் சிம்மி பூவின் ஜீவன் தேடும் ஸ்நேகம் நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே, நின்று சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் ஓரோ ஈணங்களே பாடுவான் நீ தீர்த்த மண் வீணஞான்.